శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదా హృది. సుదర్శన అష్టకత్ల 7వ శ్లోకం. ప్రతిముఖాలీడ బంధురా ఋతుమహాహేతి దంతురా వికటమాలా పరిష్కృత వివిధ మాయా బహిష్కృత స్థిరమహాయంత్ర తంత్రిత దృఢతయా యంత్ర యంత్రిత జయ జయ శ్రీ సుదర్శన జయ జయ శ్రీ సుదర్శన. స్వామి దేశికన్ இந்த ஸ்லோகத்தினால கதாயுதத்தை ஸ்தோத்திரம் பண்றார். சீர்த்திகழும் கதை அப்படின்னு சொன்னபடியினால அந்த கதாயுதம் ரொம்ப வசதியான கதாயுதம். அந்த ஆயுதத்தை இந்த ஸ்லோகத்தில் ஸ்தோத்திரம் பண்றார் சுவாமி தேசிகன். பிரதிமுகாலீட பந்துரா பிரித்து மகாஹேதி தந்துரா, அவர் நிற்கிற நிலைய இதில் சொல்லப்படுறது. ஒரு கால முன்னுமாய் ஒரு கால் பின்னுமாய் நிற்கக்கூடிய நிலை, மனோஜானம் உடையவர், மகாகணம் பொருந்திய ஆயுதங்கள்னால நெருக்கமாக சூழப்பட்டவர். ஹேதி தந்துரா, விகடமாலா பரிஷ்கிருதா விவித மாயா பகிஷ்கிருதா, கண்டா மாலைகளினால் அலங்கரிக்கப்பட்டவர், நானாவிதங்களான மாயைகளினாலே அசுரர்களை வென்றவர், சிரமஹாயந்திர யந்திரிதா திருடதயாயந்திர யந்திரிதா, ஸ்திரம் சாஸ்வதம், மகாயந்திரம் பெரிதா இருக்கக்கூடிய யந்திரம், அதில் இருக்கக்கூடிய பெருமாள் அப்பெயர்பட்ட யந்திரத்தில் கட்டப்பட்டவர், யந்திர யந்திரிதா கட்டப்பட்டவர். ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனான்னு இந்த சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை சுதர்சனாழ்வார் பரமாக சாதிக்கிறார். இது இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு பதார்த்தம். வியாக்கியானம் பார்த்தால் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். ஏற்கனவே சொன்னா போல இந்த ஸ்தோத்திரத்துல வரக்கூடிய விகடமாலா பரிஷ்கிருதா விவித மாயா பகிஷ்கிருதா ஸ்திரமகாயந்திர யந்திரிதா திருட தயாயந்திர யந்திரிதா என்ற இந்த வரிகள் இருக்க ரொம்ப அழகான வரிகள். கண்டா மாலைகள்னால அலங்கரிக்கப்பட்டவர்ன்றது இந்த அச்சேதன தத்துவங்கள் 24 தத்துவங்கள், அந்த தத்துவங்களை மாலையாக அணிந்து கொண்டுள்ளார் பெருமாள். மற்றைய விஷயங்கள் எதுவுமே சாஸ்வதம் கிடையாது. எம்பெருமானுடைய சரணாகதி, எம்பெருமானிடத்திலே நாம் பண்ணிக்கொள்ளும் சரணாகதி மட்டும்தான் ஸ்திரமானதுன்றத சாதிக்கிறதுக்காகவே ஸ்திரம்ன்ற வார்த்தை எங்க போட்டார். ஞான சக்தி பலைஸ்வரிய வீரிய தேஜாம் சசேஷதா ஷாட்குன்யாத் வாசுதேவஹான்னு ஒரு ஸ்லோகம் சாஸ்திரத்தில் இருக்கு. அதன்படி ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ்னு சொல்லக்கூடிய இந்த ஆறு குணங்கள்னாலே, ஆறு குணங்களுடன் கூடிய இந்த யந்திரத்தில் எம்பெருமான் கட்டப்பட்டு இருக்கிறார். பெரியவாள் இந்த வரிக்கு அழகான வியாக்கியானங்கள்லாம் பண்றா. ரொம்ப அற்புதமான வியாக்கியானங்கள்லாம் நமக்கு கிடைக்கிறது இந்த சுதர்சனாஷ்டக ஸ்தோத்திரத்தை பத்தி. இது கதா ஸ்துதி, கதை அப்படின்றது சாட்சாத் ராமாயணத்துல விபீஷண ஆழ்வான் தான் கதா சுரூபம்னு சாதிக்கிறா பெரியவாள். உத்பபாத கதா பாணிஹி சத்ருபி சக ராட்சசைகின்னு சொல்ற இடத்துல அவன் ஏன் கதாபாணியாக சென்றான்றதுக்கு வியாக்கியானம் ரொம்ப அழகா கிடைக்கிறது. பெரியவாள் அற்புதமாக தான் கதா சொரூபம் அப்படின்றத காட்டுறதுக்காகவே எம்பெருமானிடத்துல கதையை கொண்டு போனான் விபீஷணன் சொல்றார். இந்த கதாயுதம் ரொம்ப அழகான ஆயுதம். எதிரில் இருக்கிறவன் அம்பை நம்மை நோக்கி எய்தான்னா அந்த அம்பை தடுக்கிறதுக்காக இந்த கதையை பயன்படுத்துறது உண்டு. அது எப்படி தடுப்பார் அப்படின்னா, இத அழகா சொல்றார் சுவாமி தேசிகன். பிரதி முகாலீட பந்துரா பிரித்து மகாஹேதி தந்துரான். இடது பாதத்தை முன்புறமா வச்சுண்டு வலது பாதத்தை கொஞ்சம் பின்னாடி வச்சு அந்த நிக்கிற ஒரு சைலி, அதுவும் சற்று குனிந்து குறி வைக்கக்கூடிய ஒரு சைலி பிரத்யாலீட ஸ்தித்தின்னு சொல்றது உண்டு. இது இன்னொரு இடத்துலயும் சுவாமி தேசிகன் எடுத்திருக்கார். எங்கன்னா கோபால விம்சத்தில கண்ணன் இப்படி ஜலக்கிரீட பண்ணும்பொழுது தண்ணிய ஊதி பாய்ச்ச கூட இப்படி ஒரு நிலையில இருந்து அவள் பிரதிதினம் காரியம் பார்ப்பாளாம். அத ஒரு இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு கண்ணன் எடுத்ததாக சுவாமி தேசிகன் கோபால விம்சையை சாதிக்கிறார். பிரத்யாலீட ஸ்திதிமதி கதாம் அப்படின்னு சொல்ற இடத்துல ஆலீட விசேஷ சோபினேன்னு காளிதாசன் சாதிக்கிறான், காளிதாசன் சொல்றான் ரகுவம்சத்துல. அதனால பிரத்யாலீட நிலையில நிக்கிறார் இல்லையா சாமி சக்கரத்தாழ்வார், அது மனோகாரியான ஒரு நிலை. பக்தர்களை காப்பாற்றுறதுக்காகவே சக்கரத்தாழ்வார் அந்த மாதிரியான ஒரு நிலையில இருந்து எழுந்தருளி இருக்கிறார் அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய அபிப்பிராயம். எல்லா விதமான பிரத்து மகாஹேதி தந்துரா, எல்லா விதமான ஆயுதங்களையும் அந்த ஆயுதங்களுடைய நெருக்கத்துல சுவாமி எழுந்தருளி இருக்கிறார் அப்படின்னு தெரிகிறது. அவருடைய கழுத்துல பல பல ஹாரங்கள், பல பல மாலைகள் நிறைய இருக்கு. ஒழுங்கா அமையலையே அப்படின்னு கேட்டால் வியாக்கியானக்காரா சொல்றா அது ஒரு அவசரமான ஒரு நிலையம், நம்ம சேவிக்கலாம் கோவில்ல. ஏன்னா அவர் எல்லா விதமான ஆயுதங்களோட சேவை சாதிக்கிறபடினால அவருடைய திருமேனியில ஹாரங்கள்லாம் ஏறத்தாழதான் இருக்கும். அது ஏன் அப்படின்னா அது ஒரு அவசரமான நிலைன்னு வியாக்கியானத்துல சாதிச்சா. ஏன்னா பக்த ரக்ஷணத்துல அவ்வளவு ஒரு துறைனா சீக்கிரம்னு அர்த்தம். பக்தர்களை ஆசிரித்தர்களை காப்பாற்றணும்னு அவருக்கு ஒரு சீக்கிரமா காப்பாற்றணும்ன்ற ஒரு எண்ணம் அவருக்கு எம்பெருமானுக்கு. அதனால இப்படி ஒரு அலங்காரத்துல அவர் வந்திருக்காரோ அப்படின்னு சாதிக்கிறார் வியாக்கியானத்துல. விகட அப்படின்னா விசாலமானதுன்னு அர்த்தம். விசாலமான பெரிய மாலைகளை அணிந்தவன். இன்னொன்னு ஒரு வியாக்கியானம் எல்லாம், எம்பெருமானுடைய ஞானம் விசுத்தமான ஞானம். விசுத்தம்னா விகதா சுத்தம்னு குதிருஷ்டிகள் சொல்ற மாதிரி இல்ல, விசேஷன சுத்தம்னு சொல்லணும். ரொம்ப விசேஷமான ஞானம் எம்பெருமானுடைய ஞானம். அழகிரிவ ஸ்தோத்திரத்தை சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். விசுத்த விஜான கனஸ்வரூபம் விஜான விசிரான பத்த தீட்சம். அந்த மாதிரி எடுத்துக்கணும். அற்புதமான ஞானத்தை உடையவன் எம்பெருமான், சுத்த ஞானஸ்வரூபன். பலவிதமான மாயாஜாலங்களை பண்ணி ஆசிரித்தர்களை சம்ரட்சிக்கக்கூடியவன், தன்னுடைய பக்தர்கள் சேவிக்கிறதுக்கு பாங்காக எழுந்தொழியிருக்கிறா போல அந்த யந்திரத்துல அழகா எழுந்தொழியிருக்கிறார். ஸ்திர மகா யந்திர யந்திரித்தான் சொன்னார். யந்திரத்துல கட்டுப்பட்டு நிக்கிறானா எம்பெருமான யசோதை உரல்ல கட்டி வச்சா, அவளுடைய செய்கைக்கு இவன் கட்டுப்பட்டு இருந்தான். ஆனால் இந்த சக்கரத்துல இவன் தானே தன்னை கட்டுண்ண பண்ணி இருக்கிறான். ஏன் அப்படின்னா பக்தர்களை சம்ரட்சிக்கிறதுக்காகவே எம்பெருமான் இப்படி நிலை கொண்டு உள்ளான்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்தோத்திரத்துல சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்துல தாசன்